சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போதூது. சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு. சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போதூது. சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு. தனியாக மாமன் துணை தேடி வாட புரியாமல் நானும் பரிகாரம் தேட. சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போதூது. சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு. சொல்லெடுத்து சுந்தரிக்கு நீ போதூது. சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு. சொந்த கதை தானே பூவேலடி. பெண்மேல் வருத்தமில்லை நெஞ்சில் என்ன வாரம் போய் கூறடி. தன்னிமையை மீறும் தண்ணி இவள் சோகம் போறும் வெண்ணிலவை மூடும் தன்னந்தனியானே நானே. உயிர் போயுடனானே. சின்ன சின்ன சொல்லெடுத்து சுந்தரிக்கு நீ போதூது. சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு. குயிலோடு சேரு ஒரு பாட்டு கேளு அவள் சோகம் தீர வழி நீயும் பாரு. சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போதூது. சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தமில்லை.